ஐயா வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தோட்டப்பாடி கிராமத்திலிருந்து தமிழர் மரபுவழி வேளாண் விவசாயி எழில் நடராஜன். ஐயா ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா களைகள் வந்து அதிகமாகிறதுக்கு எரு தான் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாடு வந்து புல்லை திங்கிது, முக்கியமாக கலப்பின மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புல்லை தின்னுவிட்டு அந்த திரும்ப சாணி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த புல்லோட விதைகள் வந்து சாணியிலேயே போய் விதை நேர்த்தி ஆகி அப்படியே வந்து சாணியில் வந்து தங்கிடுது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் திரும்ப வயலில் கொண்டு போய் எரு வந்து நம்ம போடும்போது தொழு உரங்கள் அதிலிருந்து தான் களைகள் அதிகமாக முளைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரப்பு ஓடைகளில் இருக்கக்கூடிய பில்லு விதைகளை வந்து மழை பெய்யக்கூடிய காலங்களில் தண்ணியில் அடிச்சுட்டு வந்து நேராக வயலில் வந்து இறங்கிடுது. அப்போ இந்த ரெண்டு வகையில் தான் களைகள் அதிகமாக உருவாகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை பற்றி எப்படிங்க நினைக்கிறீங்க நீங்கள்? முக்கியமாக இந்த தொழு உரத்துலேருந்து வயலுக்கு கொண்டு போய் போடும்போது தான் களை செடிகளோட விதைகள் அதில் தங்கியிருந்து திரும்ப வயலில் வந்து நமக்கு அதிகமாக பயிர்களை வந்து பாதிக்கக்கூடிய அதுக்கான சூழ்நிலை இருக்குது. தொந்தரவு நமக்கு அது இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் இப்போ நம்ம தமிழர் வேளாண்மையில் வரப்பெடுக்கும்போது வெளி தண்ணி உள்ளே வராமல் இருந்துச்சுன்னா தடுக்கப்படுது, அது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். இந்த முக்கியமாக தொழு உரங்கள்லேருந்து வரத்துக்கு தடுத்துக்கிறதுக்கான யோசனை இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. நன்றி.